अस्मत्परम्परायै नमः। नमस्सतसे। व्यासर அரிய பெரிய முயற்சியினாலே வேதங்களை தொகுத்து அதை சீர்திருத்தியதும் அவருடைய சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரைகளை அதை குறித்து நாம் இன்றளவும் அத்தியனம் பண்ணுவதற்கு ஏற்றதாக செய்வித்ததும் ஒரு மகத்தான செயலாகும். இப்படி வியாசர் தன்னுடைய பணிகளிலே மிக அதிக நாட்டத்துடனும் கூற்றத்துடனும் ஈடுபட்டு வேத வியாசருடைய தாயாராகிற சத்தியவதியானவள் வியாசரை பெற்ற பிறகு தன்னுடைய மீனவ தந்தையிடமே வழக்கம் போலே வாழ்ந்து வருகிறாள். அவள் தாயாக இருந்தாலும் கூட பராசரனுடைய அந்த வரத்தின் மகிமையினாலே கன்னியாகவே திரும்பவும் ஆனதாலே அந்த கன்னி பருவம் கழிந்து அவள் யௌவன வயதை அடைந்தாள். அவளுடையதான அந்த கவர்ச்சிகரமான அழகு, அந்த முகத் தோற்றம் கண்டவர்களை அப்படியே சுண்டி இழுக்கும் விதமாக இருந்தது. அவளை பார்ப்பவர்கள் அனைவருமே அவளுடைய அந்த வசீகரத்துக்கு ஆட்பட்டனர். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவள் சந்தனு மகாராஜா என்று அழைக்கப்படுகிற இந்த கௌரவ வம்சத்தினுடைய ஒரு முக்கிய மகாராஜாவா அந்த சந்தனு மகாராஜாவினுடைய அங்கே சந்திப்பு நடக்கிறது. அவளை பார்த்த மாத்திரத்திலே, சத்தியவதியை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த சந்தனு மகாராஜா காதல் கொள்கிறார். அவர் ஏற்கனவே மணமானவர். கங்காதேவியை மணம் அவளிடத்திலே எட்டு புத்திரர்களை பெற்றவர். அவர்கள்தான் அஷ்டவசுக்கள். அதுல கங்காதேவி கல்யாணத்துக்கு எப்ப ஒத்துந்தார்னா, நான் எந்த செயல் செஞ்சாலும் ஏன் பண்றேன் ஏன் பண்றேன்னு கேட்கக்கூடாது, அந்த மாதிரி இதாக சரின்னு அவருடைய அழகினுடைய மோகத்துல கட்டுண்டதான சந்தனு மகாராஜா சரின்னா போட்டும். அவ குழந்தை பிறந்த உடனே ஏழு குழந்தை கொண்டு கங்கையர் கொடுத்தா. எட்டாவது குழந்தையான பீஷ்மர், அந்த பீஷ்மரை கங்கையில போட்டு போனா. அதெல்லாம் போடக்கூடாது, எடுத்துன்னு பிறந்த குழந்தைய கொண்டு கங்கையில போட்டு சாகடிக்கிற அப்படின்னு கேட்டார். நான் ஏன்னு கேட்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை மீறி கேட்டீங்க, அதனால நான் உங்களை பிரிஞ்சு போறேன். அப்படியே கங்கையில இறங்கி கங்காதேவி இந்த ஆழ்வர் கூட கங்கை கங்கை என்னும் வாசகத்தால் தாம் உவம் கதா இதி கங்கா, அந்த கங்கைங்கிறது அவ்வளவு மகத்துவமானது. நாம கொண்ட அத்தனை பாபங்களும் அதனுடைய அந்த புதரம் இதுல தீர்த்தாமன்னாலே அப்படிப்பட்ட மகா புண்ணிய நதி அது. அந்த கங்கையானது எம்பெருமான் திருவிக்ரம அவதாரம் பண்ணினவும் சத்தியலோகத்துக்கு அதாவது பிரம்மபட்டினத்துக்கு அந்த எம்பெருமானுடைய திருவடி போச்சு. அழையா விருந்தாளியாக வந்திருக்கிற எம்பெருமான் திருவடிய ஆராதிக்கணுமே, அதுக்காக பிரம்மதேவன் பதறி போய் தன்னுடைய கமண்டலத்துல தர்மதேவிய அவாகனம் பண்ணி அந்த ஆகாச கங்கை நீர எம்பெருமானுடைய இடது பாத கட்டவர்கள் நுனியில சேர்க்கிறான். ஸ்ரீபாத அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் கீழே விழுந்து அது அசுத்தமாக கூடாதுங்கிறதுக்காக அந்த ஜடாமுதியனான சிவபெருமான் தன் தலையில தாங்கிக்கிறான். அந்த கங்கை நீரானது தேவலோகத்துல ஓடிடுது. அத பகீரதன் பிரம்ம பிரயத்தனம் பண்ணி அத பூலோகத்துக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் கங்கைங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா காம் புவம் கதா இதி கங்கா. அந்த தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்ததாலே அதற்கு கங்கை என்ற பெயர் வந்தது. இப்படி அந்த கங்கா மாதாவானவள் சந்தனு விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அப்போ அவ பத்ததான அந்த எட்டாவது குழந்தையான ஈஸ்வர் மட்டும் சந்தனு வளர்க்கிறார். அந்த குழந்தை மகா தேஜஸ்வி. அதுதான் மகாபாரதத்திலேயே யாரும் பண்ண முடியாததான அப்படி ஒரு மகத்தான சபதத்தை பண்ணி இது பண்ணதுனால அதுக்கு பீஷ்மர்னே பேர் வந்து. அந்த பீஷ்மர் இப்போ நல்ல யுவாவாக இருப்பார். அவர்தான் அடுத்த பட்டத்துக்கு சந்தனுக்கு அப்புறம் சந்தனு தீர்மானம் பண்ணிட்டான். இந்த சமயத்தில இந்த சத்தியவதிய அந்த மீனவர்களிடையே அந்த மீனவ பொண்ணான சத்தியவதியை பார்க்கும்போது காதல் வயப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சான் சந்தனு மகாராஜ். அவளை போய் கேட்டான். அவளும் என்ன பண்ணா, என் கல்யாணத்தை பத்திலாம் நானே வந்து இங்க ராஜாவே இருக்கணும், ஒன்னும் நான் முடிவெடுக்க முடியாது, என் தந்தையிட்ட அந்த மீனவர் தலைவன்கிட்ட போய் கேளுங்கள். அந்த உச்சை சிரவசிட்ட அவ சத்தியவதியினுடைய தந்தை இல்லையா அந்த மீனவர் தலைவன், அவங்கிட்ட போய் இவர் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த உச்சை சிரவஸ் ரொம்ப கேட்டிக்காரன். அவன் என்ன பண்ணா, இந்த சந்தனு மகாராஜாவுடைய காதல் வயப்பட்டத தன் பெண் மேல நன்ன, அப்போ எனக்கு ஒரு உத்தரவாதம் நீங்க கொடுத்தாள், எனக்கு ஒரு வரம் கொடுத்தா என் பொண்ண எனக்கு எந்த விதமான ஆக்ஷேபணம் இல்லை. அந்த வரம் என்னன்னா, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்குத்தான் நீ அடுத்து உனக்கு அப்புறம் ராஜாவா முடிசூட்டி அவனைத்தான் மன்னவனாக அப்படி நீ அதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தா என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான் உச்சை சிரவஸ். இவர் பதிலே சொல்லல. ஏன் பதில் சொல்லல அப்படின்னா, தன்னுடைய மனைவியான கங்கையின் மூலம் பிறந்த எட்டாவது குழந்தையான மகா தேஜஸ்வியான பீஷ்மர் உயிருடன் இருக்கும் போது அவனைத்தான் ராஜாவாக்க வேண்டுமே தவிர இந்த மீனவ பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைகளை ஆக்குவதுங்கிறது சாத்தியமில்லை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுட அந்த சந்தனு ராஜா மௌனமா திரும்பிட்டார். ஆனாலும் யாரோடையும் பேசுறது இல்ல, பழகிறது இல்ல, சரியான அன்னபானாதிகள் கிடையாது. இப்படி அவர் ஒரு சித்துபுட்சம் மாதிரி இருக்கிறத பார்த்தார் பீஷ்மர். அதுக்கு உடனே அந்த தேரோட்டி அஷினி எங்கடா போனால் எதுல இருக்கிறார் எங்கப்பா அப்படின்னா மாதிரி அந்த மீனவர்கள் இதுக்கு போனார். சத்தியவதியை பார்த்தார், அதுல இருந்து அந்த மாதிரி சரி அப்படின்னு அந்த மீனவர் தலைவனான அந்த உச்சை சிலவசு கிட்ட தானே நேரா போனார் பீஷ்மர். அந்த சத்தியவதிய எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உனக்கு என்ன ஆக்ஷேபம்? அப்போ இல்ல, என் பொண்ணுல என் பொண்ணு வயத்துல பிறக்கிற குழந்தைக்கு தான் அரசாட்சி கேட்டேன், அதுக்கு அவர் முடியாது பதிலே சொல்லாத போயிட்டார். நான் தான் இப்போ அந்த சந்தன மகாராஜாவுடைய இளவரசா நான் தான் இருக்கேன். அதனால இப்போ நான் உங்களுக்கு உறுதிமொழி, அவர் கொடுக்காத உறுதிமொழியை நான் கொடுக்கிறேன். என்னுடைய ஆயுள் பரியத்தம் நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன். பீஷ்மர் சொல்றார் அந்த மீனவர் தலைவரான சிவசு. அதனாலே சந்தன மகாராஜுக்கும் சத்தியவதிக்கும் பொருள பிறந்தா அதுவே அரசனாக இருப்பேன் எனக்கு. அதனால எந்த பாதம் ஏன்னா அது மட்டுமில்ல, அப்படி சந்தன மகாராஜுக்கு உன் மகனிடத்திலே குழந்தை, அந்த குழந்தை நன்னா வளர்ந்தா அதுக்கு எல்லா விதத்திலேயும் நான் உண்மையாக இருப்பேன், அவனையும் காப்பேன், அவன் நாட்டையும் காப்பேன் அப்படின்னு அந்த மீனவர் தலைவர்கிட்ட சொல்றார் பீஷ்மர். அப்போ இந்த இயற்கையே ஒடுங்கும்படியாக அந்த துரிதகதியில தன் வேலையை செவ்வனே அப்படியே மேல மேல மேல மேல சூரியனை சந்திரனும் அப்படியே போயிட்டு இருக்கும். அதெல்லாம் கூட அப்படியே ஒரு நானோ செகண்ட் அது அப்படியே நிக்கிறதாம் ரமிச்சு போய் அந்த மாதிரி மகா சபதத்தை எடுத்துக்கிட்டார். நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாவே என்னுடைய ஆயுள் பரியந்தம் இருப்பேன் அப்படின்னு சொன்னால அவருக்கு பீஷ்மர்னு பேர் வந்து அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க. இவர் இப்படி சொல்லி சபதம் பண்ண உடனே அந்த மீனவர் தலைவனான சிவசு சம்மதிச்சான். சந்தன மகாராஜாவும் சத்தியவதி கல்யாணம் நடந்து ரெண்டு பேருக்குமே இது ரெண்டாம் கல்யாணம். ஏன்னா சந்தன மகாராஜாவுக்கு முதல்ல கங்கை உடைய கல்யாணம், இவளுக்கு பராசர முனிவர். அதனால ரெண்டு பேருக்குமே சந்தனுக்கா இருக்கட்டும் இல்ல சத்தியவதிக்கா இருக்கட்டும் ரெண்டாவது கல்யாணமா. சத்தியவதி இந்த சந்தன மகாராஜாவுக்க ரெண்டு ஆண் குழந்தைகளை மூத்தவன் பேர் சித்ராங்கதன், இரண்டாவதவன் பேர் விசித்திர வீரியன். இந்த ரெண்டு பிள்ளைகளும் சின்ன குழந்தையா இருந்தபோது சந்தன மகாராஜா அவர் மரணித்து விட்டார், காலகத்தி அடைந்தார். உடனே பீஷ்மர் தான் பட்டத்துக்கு வர முடியாது இல்லையே தன்னுடைய சபதத்தினால, அதனால மூத்த பிள்ளையான சித்ராங்கதனை பட்டத்து அரசராக குடிசூட்டினார். ஒரு சமயத்தில் ஒரு கந்தர்வன் ஒருவன், அவனுக்கும் சித்ராங்கதன்னே பேர், நீ ஏன் பேரை வச்சுட்டு இருக்கியான்னு ஒருத்தர் சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில அந்த கந்தர்வன் இந்த சந்தன மகாராஜாவுடைய பிள்ளையான சித்ராங்கன்ன அவன் செதுப்பான். அப்போ பீஷ்மர் தன்னுடைய இரண்டாவது தம்பியான விசித்திர வீரியன ரொம்ப சின்ன குழந்தையிலேயே இளவரசாக சுட்டி அவன அரச சிம்மாசனம் உட்கார வச்சுட்டு ராஜிகாரியங்கள்லாம் தானே சத்தியவதிக்கு இதை பார்த்து ரொம்ப பெருமையாது. விசித்திர வீரியனுக்கு நல்ல வாலிபு பருவத்தை அடைந்தான். கல்யாண வயசும் வந்து காசிராஜனுடைய பெண்கள் மூவர் சிறந்த கட்டணிகளாக அந்த காலத்திலே இருந்தார்கள். அதுல அந்த மூணாவது இதை பத்தி நமக்கு அவசியம் இல்லை. அம்பிகை அம்பாலிகைன்னு அந்த கன்னியர்களை பீஷ்மர் தானே சென்று சுயம்பரத்திலே ஜெயிச்சு அவளை கொண்டு வந்து தன் தம்பியான விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மகா வீரரான பீஷ்மாச்சார் காமாதுரனாகிய அந்த விசித்திர வீரியனும் அந்த ரெண்டு பேருடையும் அவரை மிதமான சிற்றின்பங்களிலே இருந்த போதிலும் அவனுக்கு குழந்தை பாகியமே இல்லை. இப்படி இருக்கும்போது க்ஷயரோகத்தினாலே பீடிக்கப்பட்டு சந்ததி இல்லாமலேயே மரணம் அடைந்தான். இங்கே அவ்விருவரின் மாமியாராகிய சத்தியவதியும் மருமகள் ரெண்டு பேரு சந்தனு மகாராஜாவும் போயாச்சு. இந்த அம்பிகை அம்பாலிகையினுடைய கணவனான அந்த விசித்திர வீரியனும் போயாச்சு. அப்ப இந்த மூணு பேருமே விதவையாகிட்டார். இந்த மூணு விதவை மட்டுமே இப்போ குருவம்சத்துல எஞ்சி இருக்கா. பீஷ்மர் இருக்கார். பீஷ்மர் ரொம்ப பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணி போடுச்சு. அதனால அந்த வம்சம் வளர போறதுக்கு வழியே கிடையாது. இது இப்படி கொஞ்ச நாள் போன உடனே சத்தியவதிக்கு தாங்க முடியாததான துக்கம். இத நினைச்சு நினைச்சு தெரியும். அப்போ பீஷ்மர ஒரு தரம் தனியா தான் யார், தனக்கும் பராசரம் எப்படி, அதனாலே வியாசர் எப்படி போறார், அதுக்கப்புறம் எப்படி தனக்கு கன்னித்தன்மை வீழ்ந்தது, அப்புறம் இந்த சந்தனு மகாராஜா இப்படி கல்யாணம் அப்படிங்கறதெல்லாம் விலாவாரியா சொல்லி தனா உடனே ஒன்றுதான். நீ என்ன பண்ணணும் இப்போதான் இந்த என்னுடைய மாட்டு பெண்களான அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் நீதான் பிள்ளை வரம் போல் நீ அவளோட சேர்த்து அவர்கள் குழந்தை அவர்களுக்கு குழந்தை பிறப்பாக செய்யும். இவர்தான் ஏற்கனவே எந்த பொண்ணையும் மனசால் கூட நினைக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லாம் சோதம் பண்ணியிருக்கார் இல்லையா. அதனால தான் பண்ணியிருந்ததான அந்த மகத்தான சபதத்தை சத்தியவதிக்கு சொல்லி அதுல கொஞ்சமும் தனக்கு சம்மதம் இல்லை அப்படிங்கிற பீஷ்மர் ஒரு உறுதியில நின்னா அவருடைய உறுதியை யாரால முடியும். சத்தியவதி எவ்வளவோ ட்ரை பண்ணாம இப்படி இந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இல்லாம போறதே அப்படிங்கிற தர்ம சங்கடத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டார். ஏன்னா நான் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நைஷ்டிக பிரம்மச்சரியானால எந்த ஒன்றுனால நான் சத்தியவதி சொல்லி செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் அவ பார்த்தா சத்தியவதி பராசர முனிவருக்கும் கன்னிப்பெண்ணான இருந்த தனக்கும் கிருஷ்ணத்வைபாயனர் என்றது என்ற ஒரு பிள்ளை பிறந்தது. இப்ப அதுதான வேத வியாசராய் அத அந்த பீஷ்மரிடத்துல திரும்பவும் நினைத்த அப்ப பீஷ்மர் சொல்ற விசித்திர வீரியனும் ஒரே தந்தைக்கும் வெவ்வேறு தாயருக்கும் பிறந்தவர்கள். சத்தியவதியினுடைய பெரு முயற்சியின் பயனாக வேதவியாசருக்கும் இந்த அம்பிகை அம்பாலிகையான அந்த சத்தியவதியின் ஆட்டுக்கள் ரெண்டு பேருக்கும் சம்பந்தம். அது மட்டுமில்லாத வேதவியாசருக்கோ அல்லது அவர்களுக்கோ இந்த சத்தியவதி பண்ண ஏற்பாடானது சகஜமா தெரியும். இந்த சந்தர்ப்பம் தவிர அதுக்கு முன்னாலேயோ அல்லது அதற்கு பிறகோ அந்த அம்பிகையும் அம்பாலிகையும் வேத வியாசர கண்ணால பார்த்தது கூட கிடையாது, காதால அவரை பத்தி கேட்டது கூட கிடையாது. இப்படி இருக்கும்போது தன்னுடைய மாமியார் தங்களுடைய மாமியாரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட நாளில் நடுமிசியிலே திடீரென வியாசர் தோல்கிறார். அந்த இரு பெண்களுக்கும் கர்ப்பாதானம் பண்ணிட்டு உடனே அந்த க்ஷணமே கானகத்தை நோக்கி விட்டார். இதையெல்லாம் தன் தாயிட்ட அவரே எடுத்து சொல்றார். அதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன், அம்மா கேட்டவர்கள் தம்முடன் கூடுவதற்கு தகுதி பெறுவதற்காக மினிமம் ஒரு வருஷமாவது சாத்திரம் கூட அப்படின்னு சொன்னார். அதனால சத்தியவதியும் தன் மாட்டுக்கு அப்படிப்பட்ட கட்டளையர். அப்படியே அவர்களும் ஆண்டு அந்த இவளும் நடந்த பிற்பாடுதான் வியாசர் அந்த நடுச்சியிலே எதிர்பார்த்தபடியே குழந்தைகள். ஆனா சின்ன மனம் என்ன இங்க என்ன குழந்தைகளுடைய வடிவத்திலே அது மாற்றவே முடியாததான மாறுபாடு ஏற்படும். அம்பிகை என்பவளுக்கு பிறந்த பிள்ளை பிறவி குருடனாக பிறந்த அவனுக்குதான் திருவராஷ்டிரன் பேர். அவன்தான் துரியோதனருடைய நூறு பிள்ளைகளுடைய தந்தையாக பிற்காலத்திலே அறியும். ஏன்னா இந்த அம்பிகையானவள் வியாசரோட கூடும்போது கண்ண கெட்டிமா முட்டிவிட்டார். அந்த கண் இமைகளை திறக்காம அழுத்தமா மூட்டதுனால அவளுக்கு பிறவி குருடனான ஒரு குழந்தை. அம்பாலிகை என்ன பண்ணா அவளும் ஒரு தப்பு பண்ணிவிட்டா. வெள்ளையான வஸ்திரத்தை தன் உடல் முழுசும் கூடியிருக்காளாம் உணர்ச்சி காலத்திலே. அதனாலே அவளுக்கு பிறந்த குழந்தை வெளுப்பான நிறத்துடையே பிறந்தான். அவன் தான் பாண்டியில் அழைக்கப்பட்டவன். வெளுத்த உருவம் உடையவர். பஞ்சபாண்டவருடைய இதையெல்லாம் தன் தாயாகிய சத்தியவதி இடத்திலே வியாசரே சொல்றார். இதனாலே சத்தியவதி மனத்திலே பூர்ண திருப்தி இல்லாதவளாக, சரி இன்னொரு முறை அந்த அம்பிகாவினிடத்திலே நீ சேரவும் அப்படி சேர்ந்தா அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவாக அப்படின்னு சொல்றாள். அதெல்லாம் அது இன்னும் விபரீதமா போகும் உனக்கு தெரியலன்னு எச்சரிக்கிறார். இருந்தாலும் சத்தியவதி கேட்கல, நிர்பந்திக்கல. அதே மாதிரி அம்பிகையும் நிர்பந்திக்கிறார். அப்போ மூணாவது கர்ப்பாதி ரெண்டு பேர் ஆயிட்டார். இப்ப மூணாவது அம்பிகாவுக்கு கர்ப்பாதானம் கொடுத்தார் வியாசர். அப்போ அவளுக்கு பதில் அந்த வியாசரை பார்த்தாலே உங்களுக்கு முடியல. ஏன் ஒரே ஜடா முடி எல்லாம் சாடி அது பாட்டுக்கு அது ஒரு பார்த்து பார்க்கறதுக்கு. அதனால என்ன பண்ணா தன்னுடைய அந்த தாசியோத்திய நன்னா பட்டு புடவை கட்டி அலங்காரம் பண்ணி அவளை அந்த வியாசரோட புலவருக்கு அவர்தான் அந்த யார் வந்துட்டா என்னங்கிறதே. அப்போ என்னடா எல்லாரும் நல்லா அப்படியே நடந்ததான்னு தாயானவள் கேட்கிறார். அது ஒரு விபரீதம் பின்னால நீயே தெரிவிப்பே அப்படின்னு சொல்லுக்கு வேத வியாசர் திரும்பியும் காட்டு. இப்படி இந்த மகாபாரத கதாபாத்திரங்களான திராட்சன் பாண்டு அவர்களுக்கு பிறக்க கௌரவர்களுக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு இதுக்கெல்லாம் அஸ்திவாரமா கண்டவர் இந்த வியாசர். அதனால அந்த வியாச சொல்லப்பட அடிய சேர்த்து சொல்ல எப்படியோ குருவம்சம் நிர்மூலமாகாது, அதுக்கு நான் ஜவாப்தாரி சொல்லிட்டு சத்தியவதிட்ட விடையை பெற்று அந்த வியாசர் வேகமாக. மகாபாரதம் ஒரு ஐந்தாவது வேதமாக அது சொல்லப்படுகிறது. அது ஏன் என்பதை அடுத்த உபன்யாசத்தில் சிரமமாக கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குசாரிகள் ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த. Thank you.